சொல்ல என்ன பெருமை, என்ன செல்வம், எந்த அருமை, எடுத்ததும் மறைத்ததும் மறந்து இருந்து சொல்ல சொல்ல என்ன பெருமை, என்ன செல்வம், எந்த அருமை, எடுத்ததும் மறைத்ததும் மறந்து இருந்து சொல்ல சொல்ல என்ன பெருமை. நீ நடந்த பாதையிலே கல்லும் உண்டு முள்ளும் உண்டு, காணாத கோலங்கள் நான் காட்டவா, கேடாமல் நீ கண்ட பேர் சொல்லவா, ஒரு நீரை ஒரு நியாயம், அது கனவிலும் நினைவிலும் வாழ்விலும் தொடர்ந்து சொல்ல சொல்ல எந்த பெருமை. Hey!